ஏத்தனுங்க பரம்பரா பூச்சிட்டு மஞ்சுதாச்சுன்னு பூச்சிதானே ஏத்தனுக்கு எல்லாம் பூச்சிட்டு மாமிச்சன்னு கொண்டு கங்குனு கபரி போட்டாரு கண்ணு கொண்டு இவாஜு பெட்ரு பூச்சி மாமக்கட்சி எல்லா பூச்சி எல்லு பூச்சி வந்து கரணும் எல்லு பூச்சி வந்து கரல மகக்கொழுத்து அண்ணகாமாயும் ஹெட்டமாயி கட்ட பூச்சி வந்து கரணும் ஆண்டு பூச்சிட்டு என்ன கலந்து பண்ணுவோம் நம்ம எட்டு கலா பூச்சி மங்கச்சன்னு கொண்டு நீவாஜு மாமக்கட்சி எட்டு பூச்சி மங்கச்சலம் பூச்சி எல்லும் பூச்சி வந்து கரணும் ருக்கம் பூச்சி மே பட்டாரினவா மேவாஜி குற வெட்ட பூச்சியால் கங்குனா கபரா பிச்சகட்டணும் ஏவாஜி குற வெட்ட பூச்சியால் தீபனும் வாழ்த்து மே ஆண்டு பூச்சி கலப்பல பூச்சி கூட்டு மே எத்தன்ட்டு தமிழ் மே ஜட்டு பூச்சி தீபண்டி.